I want to be a big man. I want to be a rich man. I want to be a big man. I want to be a rich man. I want to be a someone. Ettu dikkum irukkum endan selvaakku, endan pakkam irukkum endan pallaakku. I want to be a very big man. I want to be a very very rich man. I want to be a to be a big man. I want to be a rich man. I want to be a someone very big and very rich, I say. காஷ்மீர ஆப்பிகளும் கடைசியார போதும் போதும் போதும் போதும் உன்னை பார்த்தால் போதுமே பசியும் மறந்து போகுமே நீ பக்கம் இல்லை என்றால் பால் பழம் கசக்குமே ஆஹா படுக்கையும் வெறுக்குமே I want to be a big man I want to be a very rich man I want to be someone someone someone எட்டு திக்கும் இருக்கும் எந்தன் செல்வாக்கு எந்தன் பக்கம் இருக்கும் எந்த பல்லாக்கு I want to be someone very different. I want to be someone.